ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದೀಂ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತ ಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯಶರಣಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. நாம் ஒன்பதாவது சர்க்கத்திலே திவ்ய சூரிய சரித்திரத்திலே 34வது ஸ்லோகத்திலிருந்து இப்ப பார்க்க போறோம். அது பிடிஎஃப்ல 177வது பக்கத்தில் ஆரம்பிக்கிறது. அது புஸ்தகத்தில் அது 163வது பக்கத்தில் இருக்கு. 34வது ஸ்லோகம். வதூவரௌ கிருத்ரிம புத்திரிகா சுதௌ விபாவ்ய கோதா கிள ருக்மிணீம் ஹரிம் ಸ್ವಯಂವರೋದ್ವಾಹವಿಧಾಮರೀರಚತ್ ರಣೇನ ಸಾಕಂಬಲ ಭದ್ರ ಚೈದ್ಯಯೋಹೋ. இப்படியானவள் ஆண்டாள் குழந்தை பருவத்திலிருந்து சிறுபிள்ளை பிராயத்தை அடைந்து சக தோழிகளுடன் நன்கு விளையாடி தன்னுடைய கிரகத்தினுடைய ஐஸ்வர்யத்திற்கு ஏற்றாற்போன்று அந்த குழந்தையானது விளையாடத் தொடங்கி ஏதோ தளிக பண்ற விளையாட்டு அதுல நவ ரத்னங்களால தண்டுலங்கள் எல்லாம் நவரத்ன தண்டுலங்களை போட்டு அதன் மூலமாக சொப்பு விளையாட்டுகள் எல்லாம் விளையாடிண்டு தன்னுடைய குழந்தை பருவத்தை கழித்து வந்தாள். அதற்கப்புறம் கொஞ்சம் பெரியவளானாள். அப்போ என்ன பண்றாள்னா பெருமாளுக்கும் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கிறாள். ஒரு பெரிய உற்சவமே நடத்தி பார்க்கிறாள். அதை இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறாள். தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக கிருஷ்ணரையும் வளர்ப்பு பெண்ணாக பெண்ணையும் அதாவது ருக்மிணியையும் பாவித்து கோதையானவள் அவர் இருவர்களையும் வதுவாகவும் வரனாகவும் மணப்பெண்ணாகவும் மணப்பிள்ளையாகவும் பாவித்து அதற்கு ஒரு சுயம்பரத்தை அவர் அந்த ஒரு சுயம்பர மேடையை தயாரித்து ரணேன சாக்கம் நல்ல யுத்தத்தோட பலபத்ரன் சைத்தியம்னு சொல்லக்கூடிய சிசுபாலனுக்கும் ஒரு சிசுபாலனுக்கும் பலதேவருக்கும் ஒரு பெரிய பலராமருக்கும் பெரிய யுத்தம் நடந்தது அல்லவா, அந்த யுத்தத்துடன் ஒரு உற்சவத்தை கல்யாண உற்சவத்தை செய்து பார்த்தாள். அத கொஞ்சம் பெரியவளான உடனே இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு தோண ஆரம்பிக்கிறது அவளுக்கு. அப்படி கிருஷ்ண ருக்மிணி கதைய சரித்திரத்தை கேட்கிறாள். எப்படி ராட்சச விதினா மாம் ராட்சசேன விதினோத்வக வீரிய சுல்காம் என்று அவள் பிரார்த்தித்தாளோ ருக்மிணி, அதே போன்று சிசுபாலனை ஜெயித்து சிசுபாலனோட சண்டை போடுறது பலராமர். இவர் குதிரையில உட்கார வச்சு தூக்கின்னு போயிட்டார் ருக்மிணி. அந்த உற்சவத்தை அவள் அழகாக கொண்டாடுகிறாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில். வதூவரௌ கிருத்ரிம புத்திரிகா சுதௌ விபாவ்ய கோதா கிள ருக்மிணிம் ஹரிம் ஸ்வயம்வரோத்வாஹ விதாமதி ரச்சது ரணேன சாக்கம் பலபத்ர சைத்யயோஹோ. பெரியவா பண்ற பெரிய உற்சவங்கள் மாதிரியாக சின்ன வயசுலயே பண்ண ஆரம்பிச்சுட்டாள். சமித்ய சாஸ்பாட்டிக வேதிகாந்தரே பிரபாலவன் நிம்மரி சந்தனேந்தனை அகாரயன் மௌக்தி கலாஜ மோக்ஷத விவாஹலீலாம் கிருதகாத்ம புத்திரயோஹோ. தானே தன்னுடைய பெண்ணாகவும் பிள்ளையாகவும் பாவித்த அந்த கிருஷ்ணரையும் ருக்மிணியையும் தன்னுடைய குழந்தையாக பாவித்த கிருஷ்ணரையும் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் விவாக மகோத்சவத்திலே லாஜஹோமம் பண்ணுவாள் இல்லையா, அந்த லாஜஹோமத்தை பண்ணி பார்க்கிறாள். அங்க ஸ்பாட்டிக வேதிகாந்தரி ஸ்பட்டிகத்தினால நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு வேதிகை, அதாவது உபாசன கால், அந்த உபாசன காலில் பிரபாலமாகிற ரத்னமாகிற சிகப்பு ரத்னமாகிற வன்னியை ஹரிச்சந்தனேந்தனைகி ஹரிச்சந்தனம்னு சந்தன விருட்ச சந்தனத்தினால பண்ணப்பட்ட இந்தனம் நெருப்பு அதை போட்டு மௌக்திக லாஜ மோக்ஷத்தா முத்தாகிற விளையாடுறது கூட பொறிதானே, பொறிக்கு ஸ்தானத்தில் முத்து, அக்னிக்கு ஸ்தானத்தில் பிரபாலம், அங்க கட்டையினுடைய ஸ்தானத்தில் சந்தனம். இப்படியாக வேதிக்கைன்னு சொல்லக்கூடிய உபாசனக்கால் ஸ்பட்டிகத்தினால நிர்மித்தமானது. இப்படியாக ஸ்பட்டிக மயமான வேதிக்கையில பிரபாலமாகிற வன்னியை, பிரபாலம்னால் ஒரு விதமான ரத்னம், அந்த சிகப்பு கல், அதுக்கு பிரபாளம்னு பேர். சிகப்பு கல் கோல்யூர் நவரத்னத்தில், அதுக்கு பேர். ஹரிச்சந்தனம்ங்கிற ஒரு விறகையெல்லாம் போட்டு சந்தன விருஷத்தினுடைய கட்டையெல்லாம் அதுல இந்தனமாக எரிபொருளாக போட்டு மௌக்திக லாஜ மோக்ஷத்தகா, முத்துக்களையே லாஜமாக மாத்தி, முத்துக்களையே ஒரு பொரியாக மாத்தி, பொரியாக கருதினு அர்த்தம், பொரியா மாத்த முடியுமா, பொரியாக கருதி மௌக்திக லாஜ மோக்ஷத்தா அதை அதில் சேர்ப்பதாக நினைத்து இந்த விவாக லீலாம் கிருத்தகாத்ம புத்திரையோகோ அகாரயத்து, கிருத்தகமான தானே தனக்காக வளர்ப்பு மகனாகவும் மகளாகவும் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட இருவருக்கும் விவாக உற்சவத்தை விவாக லீலாம் அகாரயத்து செய்வித்தாள் என்று. அதாவது இதுல இருந்து என்ன தெரியறது, தனக்கும் கல்யாணத்துல ஒரு ஆசை வந்திருக்குன்றது இதன் மூலமாக புரியணும். ஆழ்வாருக்கு, விஷ்ணு சித்தருக்கு புரியணும். அது அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பமானது அவள் வயசுல ஏற்பட்டது. சகார கோதாமணி கந்து கோத்சுவம் சகி ஜனை சாக்கமுதார விப்ரமாம் நிபத்திய சஸ்வத் பரிவிருத்திய சோத்திதாம் புரஷ்ட பஷாத அபிகம்ய பார்ஸ்வயோ. அப்புறம் கோதையானவள் தன்னுடைய வயசை ஒத்த வயசை உடைய பெண்களுடன் சகீஜனை சாக்கம் உதார விப்ரமா, நிறைய விளையாட்டு புத்தி அதிகம். அதனால என்ன பண்றா, கந்துக கிரீடை பந்து விளையாட்டு விளையாடுறா. மணிகந்து கோத்சுகம் உற்சவம் சகார, அதாவது வாலிபால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாலிபால் கேம் மணிகந்துக்கம், மணிகந்துக்கம் அத சொல்ற அந்த வாலிபால் விளையாட்டு விளையாடுறாள். சகார கோதா மணிகந்து கோத்சுவம், யாரோட, சகீஜனைகி தன்னுடைய வயதை ஒத்த வயதையுடைய பெண்களுடன். உதார விப்ரமா, ஸ்டைலிஷா விளையாடு. உதார விப்ரமான்ற சப்தத்துக்கு விப்ரம்னா ஸ்டைல், ரொம்ப நன்னா இருக்கு பாக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி, நிபத்திய சஸ்வத், அங்கேருந்து விழுந்து எடுக்க வேண்டிய பந்துகள், அப்படி திருப்பி அடிக்க வேண்டிய பந்துகள், திரும்பி சுத்தி அடிக்க வேண்டியது, அதுக்கு அவளுடைய மேல குதிச்சு அவளை துள்ளி குதிச்சு அடிக்க வேண்டிய பந்துகள், முன்னால போய் அடிக்க வேண்டிய பந்துகள், பின்னாடி போய் எடுக்க வேண்டிய பந்துகள், எப்படி அழகா, அப்புறம் சைட்ல போய் எடுக்க வேண்டிய பந்து, இத ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. வாலிபால் விளையாட்டுல இதெல்லாம் ரொம்ப சகஜம். நிபத்திய சஸ்வத்து பரிவிருத்திய, நிபத்தியன கீழே விழுந்து எடுக்க வேண்டிய பந்து, பரிவிருத்திய திரும்பி, உத்திதா அவர் மேல குதிச்சு, அதுவும் புரஷ்ச முன்பக்கம் போய், பஷ்டாத் அபிகம்ய பின்பக்கமா போய் எடுக்க வேண்டிய பால், இப்படி பார்ஸ்வயோகோ பிசைட்ஸ், இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் போய் எடுக்க வேண்டிய பால், இப்படி விளையாடுறான். இதை இந்த காலத்துலதான் ஒருவேளை இந்த வாலிபால்லாம் இருக்கோ அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அந்த காலத்திலேயே இருந்திருக்குன்றதுக்கு நல்ல பிரமாணமா இருக்கு இந்த ஸ்லோகம். இந்த அளவுக்கு விஸ்தாரமா வாலிபால எங்கேயானா விளையாடி இருக்கிறத வர்ணிச்சிருக்காரானா, வர்ணிச்சதே இல்லை, எந்த கவிகளும் வர்ணிச்சது இல்லை. அவ்வளவு அழகா இந்த மணிகந்து கோத்சவம்னு அதுக்கு பேர் வச்சு, அது வாலிபால் தான், அது அதுலதான் இப்படி எல்லாம் விளையாட வேண்டியதா இருக்கும். சகார கோதா மணிகந்து கோத்சவம் சகீஜனீ சாகமுதார விப்ரமாம் நிபத்திய சஸ்வத் பரிவிருத்திய சோத்திதாம் புரஷ்ட பஷாத் அபிகம்ய பார்ஸ்வயோஹோ விகுத்திய சாஜ அனுயுகேன கந்துகம் நிகத்திய பரியாய விலோல பணினாம் ஸ்ரமாம்புசம் சக்த விலோல குந்தலாம் கிரமேண சிக்ரீட சகீஜனான்விதாம் விகுத்திய சாஜ அனுயுகேன கந்துகம், அதா தன் முட்டி போட்டு விளையாடு, நிகத்திய பரியாய விலோல பாணினா, அதை பாலை பரியாய விலோல பாணினா, இது வந்து வேற விதமான விளையாட்டு. அப்படி முட்டி போட்டு காலால முட்டி போட்டு பந்த கீழே அடிச்சு அடிச்சு கையால, இந்த கையாலையும் அந்த கையாலையும் விளையாடுற விளையாட்டு, நிகத்திய பரியாய விலோல பாடினா. இது அழகாவும் இருக்குன்னு சொல்லணும், கைய மாத்தி மாத்தி அடிச்சு விளையாடுறாள்னு சொல்லணும், கைய மாத்தி மாத்தின்றதுக்காக பரியாய விலோ பரியாய பாடினான்னு சொன்னார். விலோலன விசேஷேன லோல அப்படின்னு அழகாக விளையக்கூடிய தன்னுடைய கைகளால் விலோல பாணினா, அது மேல என்ன ஆறுதுன்னா அதனுடைய அவுட்கம்மா நிறைய வேர்வை, ஸ்ரமாம்புசம் சக்த விலோல குந்தலா, அது எப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. வெளியில வர அந்த ஸ்வேத ஜலங்கள் இருக்கே, வேர்வைகள் இருக்கே, அதனால விலோல குந்தலா, விசேஷமாக இங்கும் அங்கும் அசையக்கூடிய குந்தலங்கள், ஒரு பக்கம் வேர்வை வருது, தலையில கேசங்கள்லாம் எப்படி எப்படி ஆடுறது, அப்படி இருக்கச்ச ரொம்ப அழகாக சகீஜனாந்திதா தன்னுடைய தோழி பெண்களுடன் சேர்ந்து விளையாடினாள். இது ஒரு முதல்ல வாலிபால், இப்ப தரையில அடிச்சு அடிச்சு விளையாடுறது, அது இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி போறச்ச இந்த கையாலையும் அந்த கையாலையும் அடிச்சு ஆடுறது, இது அந்த காலத்திலிருந்தே உண்டு. விகிருத்திய சாஜானு யுகே என கந்துக்கம் நிகத்திய பரியாய விலோல பாணினாம் கௌசலாத்ரீ. இப்படியாக பந்துகளை விளையாடி விளையாடி சில சமயத்துல வஸ்திரம் மேல போத்தின் வஸ்திரமானது அவுந்துரும், அப்ப அதை நீ கண்ட்ரோல் பண்ணணும். சில சமயத்துல நெத்தி சுட்டியானது இன்னையும் போயிடும், அது அவுந்துரும், அதை சரியா கட்டிக்கணும். இதோட சேர்த்து பந்தையும் சாவதானமா விளையாடணும். அந்த வஸ்திரங்கள் எல்லாம் சாவதானமா நடுவுலயே கட்டிக்கிறது, அந்த தன்னுடைய நெத்தி சுட்டிய கரெக்டா மறுபடியும் சரி பண்ணிக்கிறது, இது நடுவுல காலில் கட்டின் இருக்கிற சலங்கையானது நடுவுல அவுந்துருத்துனா அதை சரி பண்ணிக்கிறது, ஹாரம் கழுத்துல போட்டுருக்க ஹாரம் இப்படியும் அப்படியும் அசையச்ச அதை சரி பண்ணிக்கிறது. இப்படியாக விளையாடினாள் என்று சொல்லுவதற்காக கவி நிகத்தியசா கந்துகமந்தராந்தரா, கந்துகத்தை விளையாடும் சமயத்தில் மத்தியே மத்தியே அந்தரா அந்தரா நீவீம் நியமிய, நீவீம் நியமிய தன்னுடைய மேலாக்கனுடைய இடுப்புல சுத்தின் இருக்கிற மேலாக்கு அவிழ அவிழ கட்டிண்டு, ரசனாம்ச கைஷிக்கீம் தலையில இருக்கிற ரசனான்னு சொல்லக்கூடியதான நெத்தி சுட்டி இருக்கே அதையும் நிவேசயந்தி கே கைஷிக்கீம், கேச சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம், கேசத்துலதானே அது பின்னிருப்பா, கேசத்துல சேர்த்துதானே அதை தச்சிருப்பா, அப்படிப்பட்ட அந்த ரசனம் நெத்தி சுட்டியை நிவேசயந்தி அதனுடைய ஸ்தானத்துல வச்சு விஜகார கௌசலாத்து தன்னுடைய சாமர்த்தியத்தினால் இவ்வளவையும் யதாபுரம் நூபுரஹார வல்லவீகி நிவேசயந்தி, முன்ன இருந்தா மாதிரியே நூபுரத்தையும் காலில் இருக்கிற சலங்கை இப்படி அப்படி போக அதையும் சரி பண்ணிண்டு, ஹார வல்லவீகி ஹாரங்களை தன் கழுத்துல போட்டுருக்க ஹார கொடிகள் அதையும் சரி பண்ணிண்டு விளையாடிக் கொண்டிருந்தாள் என்று சொல்லுவதற்காக இவ்வளவு காரியம் டிசைட்ஸ் பண்ணிண்டே விளையாட்டையும் விடல, அவ்வளவு அழகா விளையாடிட்டு இருந்தான்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் பிரவர்த்தமா இருக்கு. நிகத்யசா கந்துகமந்தராந்தரா நியம்ய நீவீம் ரசனாம்ச கைஷிகீம் நிவேசயம் தீ விஜஹார கௌசலாத்து யதாபுரம் நுபுரஹார வல்லரீஹி குபேர திருக்கே லிஷுதாம் பராஜிதாம் சகீஜனே பிரச்சதி நாம தற்பதேஹே விலஜிதா சாசனகை ஸ்வவல்லபம் ஜகாத தேவம் வடபத்ரசாயினம். குபேர திருக்கேலிஷு, அதாவது இது என்ன விளையாட்டுன்னா ஒழிஞ்சு விளையாடுற விளையாட்டு. குபேர திருக்கேலிஷு, அவ எந்தெந்த திக்கில ஒழிஞ்சுக்கிறதுல, குபேராதி திக்குகள்ல ஒழிஞ்சுக்கிறதுனால விதவிதமான திக்கு எல்லா எட்டு திசைகள்லையும் ஒழிஞ்சுக்கலாம், அவளை போய் தேடணும். ஆல் ஐஸ் பாய், ஐஸ் பாய் விளையாட்டுன்னு நாம சொல்றோம் இந்த காலத்துல. அந்த குபேரதிற்கு கேள்வி சுத்தாம் பராஜிதாம், அவ தோத்துறா ஆண்டாள். அப்ப சகிஜனங்கள்லாம் உன்னுடைய வரப்போற பத்தியோட பேர் சொல்லுன்னு கேட்கிறாளாம், நீ வரப்போற உன்னுடைய பத்தியினுடைய பேர் சொல்லு அப்பதான் விடுவோம் அப்படின்னு. வரப்போற பத்தியினுடைய பேர் தெரியுமா? தெரியாது. ஏதாவது ஒரு பேரை சொல்லி மாட்டிக்க கூடாது இல்லையா? அவ என்ன பண்றா? விலஜிதாம், ரொம்ப லஜ்ஜையுடன், சா சனகைஹி மெதுவாக அவளுடைய காதுல, ஸ்வல்லபம் தன்னுடைய வல்லபனான வட்டபத்திர சாயினம் தேவம் ஜகாத, எனக்கு வட்டபத்திர சாயி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு காதோட சொன்னாலாம். அது தன்னுடைய எப்படி கவி கொண்டு போறாரு, விளையாடச்சே விளையாடச்ச தோத்துட்டாக்க ஒரு வெங்கியமான கேள்வியை கேட்பா, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். சகி ஜனங்கள் நடுவுல அது தன்னுடைய ரகசியத்தை கேட்பார். அது சொல்லணும்னு ஒரு பத்தி, விளையாட்டுல தோத்துட்டாக்கா சொல்லணும். அதெல்லாம் இல்ல, டான்ஸ் ஆடுன்னுவா, ஏதோ ஒண்ணு பாட்டு பாடுன்னுவா, இல்ல உனக்கு வரப்போற பத்தியினுடைய பேரை சொல்லுன்னு கேட்கிறாளாவா. அதுக்கு வட்டபத்திர சாயினம் தேவம் சனகைஹி ஸ்வல்லபம் ஜகாத. அழகான ஸ்லோகம், ரொம்ப அழகா இன்ட்ரடியூஸ் பண்ற விஷயத்தை. ஆண்டாளுடைய மனசுல மாறிடவர்க்கென்று பேச்சு படில் படில் வாழகில்லேன் கண்டாயின்னு சொல்ற அந்த விஷயத்தை எவ்வளவு அழகா கவி இன்ட்ரடியூஸ் பண்றார். அது எனக்கு இன்னமும் அந்த காவியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. குபேர திருக்கேலிஷு தாம் பராஜிதாம் சகீஜனே பிரச்சதி நாம தத்பதேஹே விலஜிதா சாசனகை ஸ்வவல்லபம் ஜகாத தேவம் வட்டபத்ர சாயினம் சப்தசம்ஸ்தான் பரிபூரிய மௌக்திகைஹி சுவர்ணகர்த்தான் புனரேகர்த்தகாஹாம் விநிக்ஷிபந்தி பிரதிகர்த்த மாதராத் ஜஹார முக்தாஷ்சதுரஷ்சதுஹ்க்ரமாத். த்விசப்த சங்கியான், த்விசப்த சங்கியான் பதினாலு கட்டம். அது எல்லாத்துலயும் இதுதான் அந்த காலத்துல விளையாடுற பல்லாங்குழி. அந்த பல்லாங்குழி விளையாட்ட விளையாடுறாள்னு சொல்ல போறார். இது ஒரு வித்தியாசமான விளையாட்டு. பன்னெண்டு பன்னெண்டு போட்டு காயின் போடுவா, பன்னெண்டு பன்னெண்டு முத்துக்கள் போடுவா, ரத்னங்களை வச்சு விளையாடுவா. சுவர்ணத்தால நிர்மிதமான பல்லாங்குழி. த்விசப்த சங்கியான், அதுல பதினாலு பள்ளங்கள் இருக்கு. பரிபூரிய பதினாலு தான் இருக்கும். என்ன இந்த பக்கத்துல ஆறு பிளஸ் ஒன்னு காசி, இந்த பக்கத்துல மூணு, அந்த பக்கத்துல மூணு, நடுவுல காசி, இந்த பக்கத்துலயும் அதே மாதிரி அப்படி பதினாலு கரெக்டா இருக்கு பாருங்க. த்விசப்த சம்ஸ்தான் பரிபூரிய மௌக்திகைஹி முத்துனால அதை ரொப்பி சுவர்ணகர்த்தான் புனரேகர்த்தகாஹா. ஒரு கர்த்தத்துல இருக்கிற எல்லா மௌக்திகங்களையும் எடுத்து மற்ற சுவர்ண கர்த்தங்கள்ல எடுத்து போட்டுண்டே வந்து வினிக்ஷி பந்தி பிரதிகர்த்தம் ஆதராத்து ஜஹார். பிரதிகர்த்தம் ஒவ்வொரு குழியிலையும் ஒன்னொன்னா போட்டு வந்து முக்தாஹா சதுரஷ்சதுஹ்க்ரமாத்து. அந்த மாதிரியா நாலு பக்கத்துல இருந்தும் போட்டு வரச்ச முக்தாஹா ஜஹார, ஒரு பல்லாங்குழியில காசி தட்டி அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். ஜஹார முக்தாஹா சதுரஷ்சதுஹ்க்ரமாத்து. நாலு நாலு நாலு தடவையா நாலு முத்து, எல்லா முத்துக்களையும் அவளே எடுத்து ஜெயிச்சுன்னு போயிடுவோள். தாத்பரியமா இருக்கலாம். இப்படியாக இது திராவிட தேசத்துல விளையாடக்கூடிய விளையாட்டுன்னு எழுதுற இத ஹிந்தி வியாக்கியாத்தா. ஏன்னா அந்த பக்கத்துல எல்லாம் இல்ல போல இருக்கு. த்விசப்தகர்த் சங்கியான் பரிபூரிய மௌக்திகை சுவர்ணகர்த்தான் புனரேகர்த்தகாஹாம் விநிக்ஷிபந்தி பிரதிகர்த்த மாதரா ஜஹார முக்தாஷ்சதுரஷ்சதுஹ்க்ரமாத். குணத்ரயாகார சுவர்ண கோலகான் கரத்வயே நாப்லுப பலால்ய சோன்முகீம் சனை சமுத்காய ததங்க மங்கனா முராரி காதா விஜஹார மோஹினீ. குணத்ரயாகார சுவர்ண கோலகான், அதாவது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூன்று குணம் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரியாக மூன்று விதமான ஒரு குண்டுகளை தயாரித்து குணத்ரயாகார சுவர்ண கோலகான் கரத்வயேன ஆப்ளுத்தியா, அதாவது மூணு மூணு பால் வச்சுட்டு ரெண்டு கையால விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டு, நடுவுலேயே ஒன்று இருக்கும். கரத்வயேன அப்பி உபலால்ய சொன்முகி, அதையே உன்முகமா பார்த்துட்டு அது மேலேயே பார்த்துட்டு, ஏன்னா அதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், நடுவில் இருக்கிறது கீழே விழுந்துடக்கூடாது, அதை பார்த்துக்கணும் இல்லையா. அதனால சொன்முகி சனை சமுத்காய ததங்க மங்கனா முராரி காசா விஜகார மோகினிஹி, அதாவது சனை சமுத்தாய, அதாவது மெதுவாக அந்த மூணு மூணு பந்தையும் தட்டி தட்டி, அதாவது மேல மேல போட்டு ரெண்டு கையால ரெண்டு கையிலையும் ஒன்னு ஆபரேட் பண்ணிட்டு மூன்று பந்துகளை வைத்துக் கொண்டு குணத்ரயாகார சுவர்ண கோலகான் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ன்றதாக மூணு கலர்ல, சத்துவம்ன்றது வெள்ளையா இருக்கும், ரஜோகுணம்ன்றது சிகப்பா இருக்கும், தமோகுணம்ன்றது கருப்பா இருக்கும், இப்படி மூணு கலர்ல மூணு பந்துகளை வச்சுட்டு அத ஒன்னு மேல தூக்கி போட்டு ரெண்டுத்தையும் ரெண்டு கையால மேனேஜ் பண்ணிட்டு, அது எல்லாமே சுவர்ணத்தினால நிர்மித்தமானது, அதை விளையாடிட்டு விளையாடிட்டு முகத்தை மேல பார்த்துட்டு பெருமாளை பத்திய கதைகளையும் ரொம்ப குணகானங்களையும் பண்ணிட்டு விளையாடுகின்றாள் மோகினிஹி விஜகார. அழகான பெண்களை இப்படியாக அவர்களுடைய மனதையும் அபகரித்தாள். முராரி காதாஹா சமுத்காய நல்ல உரக்க சொல்லிண்டு மோகினிஹி விஜகார, அழகான பெண்களை அவள் உள்ளம் கவர்ந்த அவர்களுடைய மனதை கவர்ந்தாள். குணத்ரயாகார சுவர்ண கோலகான் கரத்வயேனாப்யுபலால்ய சொன்முகி சனை சமுத்காய ததங்கமங்கனா முராரிகாதா விஜஹார மோகினீ என்பதாக. ஸ்ரஜம் ஸ்வபித்ரா நிஹிதாம் சமர்ப்பணாத் புராஹரே சா விநிவேஷ்ய குந்தலே விலோக்கிய பக்திரம் குஹகிரஹ குட்ய தர்ப்பணி விமுச்சியதாம் பூர்வபதே கரோத் புனஹா. விளையாட்ட ஆரம்பிச்சுட்டாள், பெருமாளோட விளையாட வேண்டிய விளையாட்ட ஆரம்பிச்சுட்டாள். என்ன அது ஏற்கனவே மனசுல முடிவு பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க, பெருமாளை எப்படியாவது நம்ம வலையில கட்டி போடணும். ஏன்னா ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு, அந்த பெண்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருக்கா, தோத்து போய் விளையாட்டுல பெருமாள் தான் என்னுடைய பாத்தின்னு சொல்லியிருக்காள். வட்டபத்திர ஷாயி தான் என்னுடைய பாத்தின்னு சொல்லியிருக்காள். இப்ப அந்த வட்டபத்திர ஷாயிய எப்படியாவது அட்ராக்ட் பண்ணலாம். ஸ்ரஜம் ஸ்வபித்ரா நிஹிதாம் சமர்ப்பணாத் புரா, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கதற்கு முன்பாக நன்றாக தொடுத்து வைத்திருக்கின்ற அழகான புஷ்பங்களை, அந்த புஷ்ப மாலையை சா விநிவேஷ குந்தலே தன் தலையில் எடுத்து வச்சுட வேண்டும், வச்சுட்டு அழகு பார்க்க வேண்டும். கிரகக்குட்டிய தர்ப்பணே விலோக்கிய வக்திரம், அந்த கிரகத்தில் இருக்கிற செவராகிற தர்ப்பணம், செவரே தர்ப்பணம் மாதிரி தானே இருக்கு, ரத்னத்தினால கச்சிதமான கிரகமானபடினால தன்னுடைய வீட்டில் இருக்கிற சுவராகிற கண்ணாடியில் பார்த்து கொண்டு விமுச்சியதாம் பூர்வபதே கரோத் புனகா, அதை கயிட்டி மறுபடியும் அதே இடத்துல வச்சிட வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் விளையாட ஆரம்பித்தார். பெருமாளுக்கு தான் சூட்டின மாலையை தான் அனுப்ப வேண்டும் முடிவு பண்ணிட்டார். ஸ்ரஜம் ஸ்வபித்ரா அனுஹிதாம் சமர்ப்பணாத் புரா, அதுவும் சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னே ஸ்வபித்ரா அனுஹிதாம், அதாவது தான் தன்னுடைய கையாலேயே செய்யப்பட்ட மாலை அங்க பண்ணி வச்சிருக்கார். பாவம் சமர்ப்பிக்கணும்னு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு எடுத்துன்னு போக போறார். இவள் விளையாட்டு என்னடானா, அதை எடுத்து தான் தள்ள வச்சு அழகு பார்த்துட்டு அதே இடத்துல வச்சுட வேண்டியது, ஏதோ குழந்தை விளையாட்டு. சமர்ப்பணாத் புராஹரே சா விநிவேஷ்ய குந்தலே விலோக்கிய வக்திரம் கிரக குட்டிய தர்ப்பணி விமுச்சியதாம் பூர்வபதே கரோத் புனா. அது ரொம்ப அழகான பதம் பிரயோகம் பண்றார், அதே இடத்துல திருப்பி வச்சிருந்தது பூர்வபதே அகரோத் புனகா அப்படின்னு. அதுவேற தான் அழகு பார்த்துட்டு கிரகக்குட்டிய தர்ப்பணி வக்திரம் விலோக்கிய விமுச்சியதாம், அதாவது சுடி கொடுத்த நாச்சியார்ன்ற சப்தம் வரணுன்றதுக்காக இப்போலேருந்தே பிரயத்தனப்பட, விமுச்சியதாம் பூர்வபதே கரோத் புனகாம் யதா ததீயாலக புக்த பூர்வயாஸ்ரஜாமுதம் பிராபமுராரி ரன்பகம் ததா ந தஸ்யா ஜனகா பிரதிஷ்டயா புராணவா மல்யகிருதோபனீதயா. ரொம்ப அழகா எழுதுறார். யதா இதுக்கு இந்த மாதிரி தான் எழுதணும், இந்த மாதிரி பதங்களை தான் போடணும்னு செலக்ட் பண்றாரு பாருங்க. அதுல கவி நிஜமாவே ரொம்ப நம்மளுடைய மனசெல்லாம் அட்ராக்ட் பண்றாரு. யதா ததியாலக முக்த பூர்வயாஸ்ரஜா முதம் பிராப முராரி ரன்பகம், எப்படியானால் அவள் அனுபவித்து கீழே வைத்த அதே இடத்தில் வைத்த மாலையை வெறும் பெரியாழ்வார் தெரியாமலே எடுத்துட்டு போய் கொண்டு போய் சமர்ப்பிக்க அதுல எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருந்தாரோ பிரதி தினம், அந்த மாதிரி சந்தோஷத்தை அப்பாவே தானே கொண்டு போய் கொடுத்த புஷ்பங்களாலோ மால்யகிருதோபனீதையா மாலாகாரன் என்று பூத்தொடுப்பவன் அவன் கொண்டு வந்த மாலையிலேயோ அவர் பெருமாள் சந்தோஷமா இல்லை. அது நன்ன பெருமாளுடைய முகாரவிந்தத்தில் தெரியறது பெரியாழ்வாருக்கு. பிரதி தினம் கோதை அவிழ்த்து கொடுத்த மாலையினால் எந்த சந்தோஷத்தை அடைகிறாரோ அந்த சந்தோஷத்தை அப்பாவே சாதாரணமாக கொண்டு வந்து கொடுக்கிற புஷ்பம், அவள் தன்னுடைய முடியில் சூடாத புஷ்பம் அதன் மூலமாகவோ மால்யகிருதோபனீதையா மாலை தொடுப்பவனாக கொண்டு வரப்பட்ட மாலையினாலேயோ அந்த பெருமாள் சந்தோஷத்தை அடையவில்லை. உபேத்திய திவ்யோபவனந்தமன்வகம் நவீன புஷ்பாண்யபசித்திய சாஹரேஹே விதாய மாலா மதிஷத்விதுஹ்கரே ஸ்வகேசலேஷ பிரதிபன்ன சௌரபாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் பெரியவளா நாள், தானே போய் புஷ்பங்கள் எல்லாம் பொறிச்சு தானே மாலையாக தொடுத்து தானே தன் தள்ள வச்சுட்டு தானே அதை கொடுத்து அப்பாவிட கொடுத்து அனுப்புறது. இப்படியாக நாளொரு நாள் வித்தியாசமாக அவள் விளையாட ஆரம்பித்தாள் பெருமாளுடன். உபேத்திய திவ்யோபவனந்தமன்பகம், அந்த திவ்யமான அந்த உபவனத்தில் தானே பிரதி தினமும் அன்பகம் சென்று பிரதி தினமும் சென்று உபேத்திய திவ்யோபவனந்தமன்பகம் நவீன புஷ்பாண்ய பசித்திய சாஹரேஹே, புது புது ஃப்ரெஷ்ஷான புஷ்பங்களை எல்லாம் தானே தன் கையால் பறித்து, அவர் பறிச்சுன்னு வந்த நாம தள்ள வச்சு கொடுத்தாலே எவ்வளவு சந்தோஷப்படுறாரு, நாம்ளே பறிச்சுன்னு எவ்வளவு சந்தோஷப்படுவார் அப்படின்னு. நவீன புஷ்பாண்யபசித்ய சாஹரேஹே விதாய மாலாம் அதிஷத்து, தானே மாலையை பண்ணி பிதுஹ்கரே தன்னுடைய அப்பா கையில ஸ்வகேசலேஷ பிரதிபன்ன சௌரபாம் மாலாம் அதிஷத்து, தன்னுடைய கேசத்தில் ஏற்பட்ட சுகந்தம், தம் கேசத்தில் அணிவதால் மாலைக்கு இன்னொரு சுகந்தம் ஏற்படும். தான் அணியாமல் இருக்கும் பொழுது ஒரு சுகந்தம், தான் அணிந்த பிறகு ஒரு சுகந்தம், அந்த அழகான தன்னுடைய கேசத்தில் அணிவித்ததனால் ஏற்பட்ட சுகந்தத்துடன் சேர்த்து கொடுத்தால், நான் அதுக்குதான் சொல்றது, பூமி பிராட்டியினுடைய அம்சமானபடினால், பூமி பிராட்டியே கோதையானபடினாலே, கந்தவதி பிருத்திவின்னு கந்தத்துக்கெல்லாம் ஆதாரமே பிருத்திவிதானபடினாலே, பிருத்திவிதானே பூமாதேவி என்று சொல்லப்படுகிறாள். கந்தம் வேற எங்கேருந்து வருது? புஷ்பத்துக்கு கந்தம் வருதே பிருத்திவிலேருந்து, பூமியிலேருந்து தான். அந்த பூமாதேவியே தான் தன்னுடைய தலையில வச்சு கொடுத்தா இன்னும் எவ்வளவு சுகந்தமா இருக்கும், மௌலிகமான சுகந்தம். இதுவாவது பிருத்திவியிலேருந்து வந்த சுகந்தத்தை எடுத்து புஷ்பம் தான் செடி மூலமாக தான் எடுத்துட்டு வச்சுருக்கு. ஆனா பூமி மாதாவுடையதே ஒரு கந்தம் கிடைச்சதுன்னா அது எப்படி இருக்கும்? அது வித்தியாசமா தானே இருக்கும். அதை பெருமாள் உணர்ந்திருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உபேத்திய திவ்யோபவனாந்தமன்பகம் நவீன புஷ்பாண்யபசித்ய சாஹரேஹே விதாய மாலாமவதிஷ் அதிஷத் பிதுஹ்கரே ஸ்வகேசலேஷ பிரதிபன்ன சௌரபம், தன்னுடைய கேசலேசத்தினால உண்டான, கேச சம்பந்தத்தினால உண்டான சௌரபத்தை உடையதான, வாசனையை உடையதான அந்த மாலாம் மலையை பிதுஹ்கரே அதிஷத்து. இவ்வளோ அழகான பதங்கள், இதை இன்னும் விஸ்தாரமாக தான் சொல்லணும் அப்படின்னு ஏதோ ஓரளவுக்கு மேலிருந்த வரியா சொல்லிட்டு இருக்கேன். திவ்ய திவ்ய உபவனாந்தம் அன்பகம் சா உபேத்திய நவீன புஷ்பாணி அபசித்திய மாலாம் விதாய பிதுஹ்கரே ஸ்வகேசலேஷ பிரதிபன்ன சௌரபாம் தாம் மாலாம் ஹரேஹே அதிஷத்து, பெருமாளுக்காக தன்னுடைய அப்பா கையில கொடுத்தாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும். இப்படியாக 44 ஸ்லோகங்கள் இன்னைக்கு 44 ஸ்லோக பர்யந்தம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கும் 11 ஸ்லோகங்கள் சொல்லிருக்கோம், அனுபவிக்க வேண்டியது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஃ. தாசன்.